வரைக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை பறித்தது நீதானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா வந்தது பெண்ணா வானவில் தானா புசுதடி வண்ண கனவு கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு கனவில்லை இப்பொழுது என்ன மனது சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு சுடாக ஆனதடி காதல் இரவு என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா உன் பேரு காதல் தான் நீதானா உன் பேர்